படிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் படிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் நினைச்சது போல் நீயும் நானும் பாசு காப்பி அடிச்சவங்க அத்தனை பேரும் சோசு நினைச்சது போல் நீயும் நானும் பாசு காப்பி அடிச்சவங்க அத்தனை பேரும் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் நம்ம லீலாவோடு சேர்ந்து அவளும் போனா மின்னல் வெட்டு கண்ணழகி பட்டு கவலா நான் சொன்னது போலே இந்த வருஷமும் பட்டு அட போக்கிரி பண்ணு சந்தேகத்தால் குடும்பத்திலே சமாதானம் செய்யு சந்தேகத்தால் குடும்பத்திலே சமாதானம் செய்யு அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ் பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா வெயிலு பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா வெயிலு பட்டம் பதவி வேட்டை ஆட வந்தா வெயிலு கரெக்ட் அடிச்சிருக்கு நல்லதொரு காண்டு இப்போ கிடைத்திருக்கு நமக்கு அந்த நியூஸ் அடிச்சிருக்கு நல்லதொரு காண்டு